ಅಸ್ಮದ್ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಹರಿ ಓಂ. ವಷಕ್ತೇ ವಿಷ್ಣುಭಾಸ ಆಕೃಣೋಮಿ ತನ್ಮೇ ಜುಷಸ್ವ ಶಿಪಿವಿಷ್ಟ ಹವ್ಯಂ ಸುಕೃತ ಯೋಗಿರೋ ಮೇ ಯೂಯಂ ಪಾತ ಸ್ವಸ್ತಿಭಿಃ ಸದಾ ನಃ. ಹರಿ ಓಂ. ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಃ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಉಪವೀತಿ ನಮೂರ್ಧ್ವಪುಂಡ್ರವಂತಂ ತ್ರಿಜಗತ್ಪುಣ್ಯಫಲಂ ತ್ರಿದಂಡಹಸ್ತಂ ಶರಣಾಗತ ಸಾರ್ಥವಾಹಮೀಡೇ ಶಿಖಯಾ ಶೇಖರಿಣಂ ಪತಿಂ ಯತೀನಾಂ ತ್ವತ್ಪ್ರೇಯಸಶ್ರವಣಯೋರಮೃತಾಯಮಾಣಾಂ ತುಲ್ಯಾಂ ತ್ವದೀಯಮಣಿನೂಪುರಶಿಂಜಿತಾನಾಂ ಗೋದೇ ತ್ವಮೇವ ಜನನಿ ತ್ವದಭೀಷ್ಟವಾರ್ಹಾಂ ವಾಚಂ ಪ್ರಸನ್ನ ಮಧುರಾಂ ಮಮ ಸಂವಿಧೇಹಿ. ನಮಸ್ಸರ್ವೇಭ್ಯಃ. திருப்பாவையிலே சரணாகதி என்கின்றதான விஷயத்திலே அடியேனுக்கு உபன்யசிக்க நியமனம், தது அனுசாரமாய் கிஞ்சித் விஜ்ஞப்தி இங்கு அடியேனால் பண்ணப்படுகின்றது. மனுஷ்ய பிறவியை பெற்று கிடைக்கிறதுக்கு அரியதான அந்த மனுஷ்ய பிறவியை பெற்றவன் அவசியமாய் இந்த சம்சாரத்திலே அல்பசாரமாய் இருக்கக்கூடிய சம்சாரத்திலிருந்து வெளியேறணுங்கிறதான புத்தி வருவதற்கே ஒரு அனுகிரகம் வேண்டும். அதிலேயும் இந்த சம்சாரத்திலே அதிருப்தனாய் மோட்சமடையணுங்கிறதிலே அதிருப்தனாய் இருப்பானானால் அவன் நிச்சயமாக பக்தி யோகத்தை விட்டுவிட்டு பிரபத்தியை கை கொள்ளுவான். பிரபத்தி க்ஷணசாத்தியமாக இருந்தாலும் கூட அது பக்தி யோகத்தினுடையதான பெருமைகளிலிருந்து சிறிதும் குறைவில்லாதது என்பதை பறக்க பெரியவர்கள் சுவாமி தேசிகன் தன்னுடையதான கிரந்தங்களிலே ஆழமாக காட்டியிருக்கிறார்கள். பெரியவர்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருமே ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் எல்லாருமே காட்டியிருக்கிறார்கள். ஸ்ருதியினுடையதான போக்கும் இப்படியேத்தான் இருக்கிறது. அத்தனை விதமானதான பெருமைகளையும் காண்பித்து விட்டு, தர்மங்களையும் காண்பித்து விட்டு கடைசியில தஸ்மாநியாசமேஷாம் தபசாமதிரிக்தமாஹுஹு என்று காட்டக்கூடியதான ஸ்ருதி தபஸ்ஸு எல்லாவற்றை காட்டிலும் அதி உத்கிருஷ்டமானது நியாசம் என்பதை ஸ்பஷ்டமாகவே காட்டியது. இன்னும் பல இடங்களிலேயும் கூட ஷரணாகதியை அவசியமாக அனுஷ்டிக்க வேண்டும். ஷரணாகதி என்கின்றதான சப்தத்திலேயும் யஜுஸிலே காட்டப்பட்டிருக்கின்றது. சம்ஹிதாதிகளிலே அபிபத்தியம் பிரபன்ன பிரதி பிரயச்சந்திங்கிறதான இடங்களிலே நியாசங்கிறதான சப்தத்தினாலே இந்த இடத்திலே தஸ்மான் நியாசமேஷாங்கிறதான இடத்திலே எப்படி நாம அந்த நியாசத்தை பண்ண வேண்டும் என்கின்றதானதையும் உபனிஷத் முதலியவைகள் காட்டியிருக்கின்றன. பிரணவோ தருஹு ஷரோஹ்யாத்மாங்கிறதான ஸ்ருதிகள்ல இப்படி எத்தனையோ இடங்களிலே நம்ம மோட்சத்தை அடைவதற்கு எது உத்கிருஷ்டமானதாக பக்தியோகம் காலாந்தர பாவி பல ஜன்மாந்தரங்களிலே நடக்க வேண்டியது, அதுவும் பகுனாம் ஜன்மனாம் என்று பெருமகளாலேயே சொல்லப்பட்டது அப்படிப்பட்டது. அதை காட்டிலும் ஓமித்யாத்மானை யுஞ்சீதா என்று சொல்லி ஏதத்வை மகோபனிஷதம் என்றும் காட்டியது. ஆக பிரபத்திதான் மகோபனிஷத், பிரபத்திதான் அவசியமாக அனுஷ்டேயமாக இருக்கின்றது என்கின்ற காரணத்தினாலே நம் பெரியவர்களெல்லாம் பிரபத்தியையே மோக்ஷத்திற்கு ஒரு உபாயமாக, பக்தி யோகத்திலே அருகதை இல்லாதவர்கள் அல்லது பக்தி யோகத்திற்கு எந்த விதமான ஒரு பொறுமையும் இல்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்களான நமக்கு, நம் போல்பாருக்கு பிரபத்தியே நமக்கு மோட்சத்திற்கான பலன் உபாயம் என்று காட்டினார்கள். அவற்றை பல மந்திரங்கள் காட்டியதாக இருந்தாலும் கூட எம்பெருமானினுடையதான கீர்த்தியையும் அவனுடையதான மகாத்மியத்தையும் காட்டக்கூடியதான எத்தனையோ மந்திரங்கள், எத்தனையோ தேவதைகள் இருக்கின்றன வேத பிரதிபாதிதமாகவே கூட. அந்த பிரபத்தியை எம்பெருமான் ஒருவனிடத்திலேயேதான் பண்ண வேண்டும் என்பதற்கும், அந்த எம்பெருமான் என்பவனும் கூட அவசியமாக ஸ்ரீவிசிஷ்டனாகவே எழுந்தருளியிருக்கக்கூடியவன் என்பதையும், அவனிடத்திலே நான் என்னைச் சார்ந்தவன் அல்லன், நான் பெருமாளைத் தவிர்த்த வேறொருவனைச் சார்ந்தவன் அல்லன் என்கின்றதான புத்தியோடே கூட நம்மை நாம் ஒப்படைக்கக்கூடியது, அவனே ரக்ஷகன் என்கின்றதான புத்தியாலே புத்தியோடே அவனுக்காகவே அவனை சார்ந்தவன் என்கின்றதான தன்மையைக் கொண்டே இருத்தலையே சரணாகதி என்கின்றது. இதை அஷ்டாட்சராதி மந்திரங்களிலே, அதாவது அஷ்டாட்சரத்திலேயும் துவயத்திலேயும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். அஷ்டாட்சர மந்திரமானது பிரணவத்தை புரஸ்வரமாக கொண்டு, நமஸ்தை மத்தியம பதமாக கொண்டு, அந்த மந்திரத்தினாலே பிரதிபாத்தியனாக இருக்கக்கூடியதான பிராப்தியனானதான எம்பெருமானை சதுர்த்தியந்தத்தோடே காண்பித்து அவனுக்காகவே நாம் என்கின்றதான அர்த்தத்தை காண்பிக்கின்றது. பிரணவத்துக்கே கூட நம் பெரியவர்கள் அர்த்தம் சாதிக்கின்ற பொழுது அகார உகார மகாரங்கள் என்கின்றதான கணக்கிலே, அகாரம் என்பது பகவானாகவும் உகாரம் என்பது அவதாரணார்த்தத்திலேயோ அல்லது பிராட்டியையே கூட சொல்லக்கூடியதாகவும், மகாரம் என்பது ஜீவபாச்சியாகவும் இருப்பது என்பதை ஸ்ருதி பிரமாணங்களாலே நிர்தாரணம் பண்ணியுள்ளார்கள். கடஸ்ருதியிலே அகாரேணோச்சியதே விஷ்ணு சர்வலோகேஸ்வரோ ஹரிஹி உத்ருதா விஷ்ணுனா லக்ஷ்மி ருகாரேணோச்சியதே ததா மகாரஸ்து தயோர்தாசா இதி பிரணவலக்ஷணம். பிரணவத்திலே உள்ள அகார உகார மகாரங்கள் பெருமாள் பிராட்டி ஜீவன் என்கின்றதான கணக்கிலே உள்ளது. அகாரம் எம்பெருமான், உகாரம் என்பது பிராட்டியை குறிக்கக்கூடியது. உத்ருதா விஷ்ணுனா லக்ஷ்மி உகாரேணோச்சியதே ததா, உகாரேண உத்ருதா லக்ஷ்மி உச்சியதே என்கின்ற காரணத்தினால் உகாரம் பிராட்டியையே குறிக்கின்றது. அப்போ உகாரம் அகாரத்தோடே கூடியதான உகாரம், அவைகளுக்காகவேதான் ஜீவாத்மாவாகிறதான மகாரன் என்கின்றது. இங்கு அகார உகாரங்களுக்கு தயோர்தாசகா என்கின்றதான எந்த ஒரு ஷஷ்டியந்தமானது இருக்கின்றதோ அவர்கள் இருவரினுடைய என்பது பிரணவாதிகளிலே லுப்தங்களாக இருக்கின்றது. ஒருவேளை உகாரத்தை நாம் பிராட்டி வாச்சகமாக கொள்ளாமல், ஏனெனில் அகாரம் என்று எங்கெங்கெல்லாம் பெருமாள் சொல்லப்படுகிறானோ அந்தந்த இடத்திலேயெல்லாம் பிராட்டியும் சொல்லப்பட்டு விட்டால் ஆன காரணத்தினால், பெருமாள் சொல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் பிராட்டியையும் சொல்லிற்று என்கின்றதான கணக்கிலே, ஸ்ரீவிசிஷ்டனானதான எம்பெருமானேதான் எப்பொழுதுமே குறிக்கப்படுகின்றான் என்கின்ற காரணத்தினாலே, அகாரம் பிராட்டியுக்தனானதான பெருமாளையே குறிக்கின்றது என்கின்றதாக கொள்ளக்கூடிய இடத்தில் உகாரத்தினாலே அவதாரணார்த்தம் தெரிகின்றது. ஆக அ என்பது பிராட்டியோடு கூடிய பெருமாளையும், ஜீவத்தை மகாரமானது குறிக்கிறதாகவும், நடுவிலே உள்ள உகாரம் அவதாரணம் அந்த அகார வாச்சியனுக்கே என்கின்றதான ஒரு அவதாரணம், அவனுக்கே என்கின்றதான ஒரு அழுத்தி சொல்லக்கூடியதான அர்த்தத்திலே வருகின்றது. அப்போ அகாரம் தான் அந்த உகாரத்திற்கு அவதாரணத்திற்கு அவனே தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ அகாரம்தான் ஜீவாத்மா என்கின்ற சொன்னால் அத்வைத்தம் போல தோன்றுகின்ற காரணத்தினால் இந்த அர்த்தம் பல ஸ்ருதி வாக்கியங்களுக்கு, பல பெரியவர்களினுடைய ரிஷிகளினுடையதான வாக்கியங்களுக்கெல்லாம் சேராத காரணத்தினால் அந்த அகாரத்திலே ஒரு சதுர்த்தியந்தமானது லோபமாக கிடக்கின்றது என்று லுப்த சதுர்த்தீகமானதான பதம் அகாரம் என்பது. அப்போ நான்காவது விபக்திக்கு அவனுக்கு என்கின்றதான அர்த்தத்தினால் ஆவிற்கு என்று அர்த்தமாகிறது. ஆ என்கிற சப்தத்தினாலே ஆவிற்குத்தான், அப்போ அந்த ஊவினாலே தான் என்கிறதானது கிடைக்கப்பெறுகின்றது. அப்போ அகாரத்திற்குத்தான், அதாவது அகார வாச்சியனுக்காகத்தான் மகார வாச்சியனான ஜீவன் என்று இப்பொழுது இந்த ஓங்காரத்திற்கு அர்த்தமானது கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அகார வாச்சியாயைவ ஜீவஹா என்கின்ற காரணத்தினால் இந்த ஜீவாத்மாவானவன் தான் தனக்கு ஸ்வதந்திரம் என்கின்றதாக இல்லாமல் அந்த பினாட்டியோட கூடிய யாதொரு அகார பாச்சியன் உண்டோ அவனுக்காகவே தான் என்கின்றதான் அர்த்தம் பிரணவத்தினாலே கிடைக்கப் பெறுகின்றது. அவனை தவிர்த்த பிறரிடத்திலே அவனுக்கு சம்பந்தம் இல்லாமையை காட்டுகின்றது. இப்பொழுது பிரணவத்திற்கான அர்த்தம் ஆயிற்று. நமஸ் என்கின்றதான சப்தம் அடுத்ததாக. இதுல ம என்பது ஜீவாத்மாவை குறிக்கிறதாக சொன்னோம். ந மே, நான் என்னை சார்ந்தவன் எனக்கானவன் அல்லன், நான் என்னை சார்ந்தவன் அல்லன் என்கின்றதான நான் எனக்குரியவன் அல்லன், ந மே என்கின்றதான அர்த்தத்தினால் நான் எனக்குரியவன் அல்லன், தானே தனக்குரியவன், அதாவது தம் கையே தனக்குதவி என்கின்றதாக சொல்லக்கூடியதான விஷயங்கள் எல்லாம் நம்ம சித்தாந்தத்திலே சேராது. நாம் பெருமாளுக்காகவே இருப்பவர்கள். அப்போ ஸ்வதந்திராத்ம பிரமம், நான் என்னை சார்ந்தவன், நான் எனக்காகவே தன் கையே தனக்குதவி என்கின்றதான தன்மை, தனக்குத்தானே சேஷி என்கின்றதான தன்மைகள் எல்லாம் ஏதும் இல்லாமல் ஸ்வதந்திராத்ம பிரமத்தை நிவாரணம் பண்ணுவதாகவும், அல்லது எம்பெருமானை தவிர்த்த வேறொருவனுக்கு நான் சேஷன் என்கின்றதான தன்மை, அதாவது அவனை தவிர்த்த வேறொருவனுக்கு தாசன் என்கின்றதான தன்மையையும் போக்கக்கூடியது. ஆக நமசப்தமானது ஸ்வதந்திராத்ம பிரமம், நானே தலைவன் நானே சேஷி என்கின்றதான தன்மையையும், அல்லது அந்யார்க சேஷம், அதாவது இன்னொருத்தருக்காகவே நாம் இருக்கின்றோம் என்கின்ற, பெருமாளை தவிர்த்த பிறருக்காகவே நாம் தாசனாக இருக்கின்றோம் என்கின்றதான இந்த இரண்டு பிரமைகளையும் போக்கடிக்கக்கூடியது நமசப்தம். நாராயண சப்தத்தினால் நாராக அயனம் எஸ்ய என்றும் நாராணாம் அயனம் என்றும், நரசப்தத்தினாலே ந ரிஷ்யதி என்கின்ற காரணத்தினாலே ஜீவாத்மாவை சொல்லி அந்த ஜீவாத்மாவோடு தொடர்புடையதானது என்கின்றதாக நாரசப்தம் வந்து அத்தனை நாரங்களுக்கும் அயனமாய் கதியாய் இருக்கக்கூடியவன் என்றும், நாரங்கள் அனைத்தையும் தன்னுடையதான சரீரமாக கொண்டிருப்பவன் என்றும் இரண்டு பட நாராயண சப்தத்திற்கு அர்த்தம் சொல்லி அதிலே சதுர்த்தியானது ஸ்பஷ்டமாக காட்டப்பட்டு ஓம் என்கின்றதான பிரணவமும் நமசப்தமும் நாராயண சப்தமும் சதுர்த்தியந்தமும் கொண்டதாக எந்த ஒரு அஷ்டாட்சர மந்திரமானது உண்டோ இந்த அஷ்டாட்சர மந்திரமும் துவயமந்திரத்திலேயும் ஸ்ரீமத் கட்டிதமாக இரண்டு வாக்கியங்களாக எந்த ஒரு மந்திரம் இருக்கின்றதோ அந்த ஸ்ரீமத்வத்தோடு கூடியதான நாராயணனினுடைய திருவடிகளையே சரணமாக நாம் அடைகின்றேன் என்று சொல்லி அவனையே நாம் பற்றுகின்றோம். ஸ்ரீமத் சப்த கட்டிதமானதான நாராயணனுக்கே நமஸ்காரங்கள் என்கின்றதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு துவயம் உண்டோ இந்த துவயத்திலேயும் கீழே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அர்த்தங்கள் இங்கு பினாட்டியானவள் ஸ்பஷ்டமாக காட்டப்பட்டிருக்கிறாள். அதே ஸ்ரீமன் நாராயண, இந்த இடத்துல நாராயண சப்தமானது ஸ்ரீமத் சப்த கட்டிதமாகவே காட்டப்பட்டிருக்கின்றது. அத்தனை அங்கங்களிலேயும் உத்கிருஷ்டமாக சொல்லப்படக்கூடிய அவனுடையதான திருவடிகளிலே சரணம் பற்றுகின்றேன் என்று சொல்லி மறுபடியும் ஸ்ரீமத்வத்தோட கூடியதாய் அவனுடையதான பெருமாளுக்கே நாம் நமஸ்காரங்களை செலுத்துகின்றோம் என்கின்றதாக உத்தரகண்டமானது இருக்கின்றது. இங்கேயும் பெருமாளுக்கு நாராயண சப்தத்தை சொல்லும் பொழுது பலவகைப்பட்டதான குணவிசிஷ்டனாக இருக்கக்கூடியதான எம்பெருமான் என்று காட்டி அந்த நாராயண சப்தத்திலே நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டியதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குணங்கள் யாவை என்னென்ன என்கின்றனவற்றை நன்றாக பெரியவர்கள் சுவாமி தேசிகன் தன்னுடையதான ஸ்ரீமத் சாரம் முதலிய கிரந்தங்களிலேயும் பறக்க காட்டியுள்ளார்கள். அந்த கணக்கிலே பிராட்டி பூமியம்சையான பிராட்டி பூமியினுடையதான சாட்சாத் க்ஷமா என்றும் பூமியம்சா என்கின்றதாகவும் சொல்லப்படக்கூடியதான ஆண்டாள் நாய்ச்சியார் தான் பூமி தேவியாக இருந்து தன்னை உத்தரணம் பண்ணுவதற்காக அன்றொரு கால் மானமிலா பன்றியாக எம்பெருமான் எழுந்தருளி வந்த பொழுது அவனுடையதான திருத்தோளிலே தன் கையை இட்டவளாய் அந்த ஸ்பர்ஷத்தினாலே லசத் கபோல பலகா புல்லாரவிந்தேக்ஷனா என்கின்றதான காரணத்தினால் அவளும் மகிழ்ச்சியிலே திளைத்திருக்க அவள் ஸ்பர்ஷத்தினாலே எம்பெருமானும் அத்தியந்தம் ஆனந்தாவிஷ்டனாக இருந்திருக்க, அப்பொழுது இந்த சுகம் நீடிக்க வேண்டும் என்கின்றதான கணக்கினாலே, இந்த சுகத்தினாலே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய எம்பெருமான் பிராட்டியை பார்த்து, ஏதேனும் வாக்கை நீ வரமாக பெறுவாயாக என்று கேட்டிருப்பதாக ஸ்ரீமத் வராக புராணம் காண்பிக்கின்றது. அதிலே லோகத்தினுடைய ரக்ஷணத்திற்காகவே எழுந்தருளியிருக்கக்கூடியதான திவ்ய தம்பதிகளானவர்களினுடைய பேச்சிலே, குழந்தைகளான நம் சம்சாரிகள் நாம் போன்றவர்களை தவிர்த்து, அவர்களினுடைய மேன்மையை தவிர்த்து வேறொன்று அவர்கள் கேட்கப் போகிறார்கள். ஆக பிராட்டி சுலபமாய் இந்த பிரபத்தி மோக்ஷம் என்கின்றதான வழிக்கு, குழந்தைகளுக்கு அதாவது சம்சாரிகளுக்கு மோக்ஷம் அடைவதற்கு பிரபத்தி பக்தி என்கின்றதான ஒரு பாரமான காரியத்தை விட்டுவிட்டு அவர்கள் கடைத்தேறுவதற்கு மிகச்சிறந்ததான சுலபமான உபாயத்தை நீர் சொல்ல வேணும் என கேட்க, உடனே பெருமாளும் நாம சங்கீர்த்தனம் புஷ்பைர் அர்ச்சனம் சரணாகதிஹி என்று மூன்று உபாயங்களை காண்பித்தான். நாம சங்கீர்த்தனம் புஷ்பைர் அர்ச்சனம் சரணாகதிஹி, ஆக அவனாலே உத்தரணம் பண்ணப்பட்ட வேளையிலே அவனாலேயே சொல்லப்பட்டு தன்னை அடைவதற்கு வழி என்ன என காட்டப்பட்டிருக்கக்கூடிய உபாயத்தை அறிந்தவளானதான பூமி தேவி தானே பின்னொருகால் ஆண்டாளாக திருப்பாசுரங்களை இட்டருளும் பொழுது அந்த விஷயங்களையே மனசிலே கொண்டு தன்னுடைய திருப்பாவையிலே இந்த மூன்று விஷயத்தையும், நாம சங்கீர்த்தனத்தினுடைய பிரபாவத்தையும், புஷ்பாதிகளாலே எம்பெருமானை அர்ச்சனம் பண்ணுவதனுடையதான மேன்மையையும், சரணாகதியையும் காட்டி கொடுத்திருக்கிறாள் என்று பட்டர் காண்பிக்கின்றார் கைஷிக புராணத்தினுடையதான தன்னுடைய உபோத்காத்தத்திலே வியாக்கியானத்திலே. அந்த கணக்கிலே சரணாகதி சாஸ்திரத்தை சொல்லுவதற்காகத்தான் இந்த கிரந்தம் எழுந்தருளியிருக்கிறது திருப்பாவை என்பது பெரியோர்களினுடையதான முடிவான குறிக்கோளாக இருக்கின்றது. நாம் சாதாரணமாகவே சாஸ்திரங்களிலே உபக்கிரம உபசம்ஹார நியாயம் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆரம்பத்திலேயும் இதுதான் சொல்லப்படப் போகிறது என்பதை காட்டுதல், அதுவையே கொண்டு கிரந்தத்தை முடித்தல் உபசம்ஹாரம். இதற்கு நடுவிலேயும் ஆழமாக ஊடுருவி பார்க்கும் கால் அவ்விஷயங்களே ஊடுருவி வருதல் என்கின்றதானதுதான் உபக்கிரம உபசம்ஹார நியாயம். ஸ்ரீமத் ராமாயணத்திலேயும் சரணாகதி தான் ஆரம்பம் முதல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுவார்கள். ஆக இந்த கிரந்தத்திலே ஆரம்பிக்கின்ற பொழுதே முதல் பாசுரத்திலேயே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று காட்டியிருக்கிறாள். ஆக பறை என்பதை பெறுவதற்காகத்தான், பறை என்பது ஏதோ லோகத்திலே இருக்கக்கூடிய ஒரு வாத்திய விசேஷம் போலே இருந்தாலும் கூட அந்த பறை என்பதினாலே மோக்ஷம் என்பதை பெறுவதிலேதான் அவளுக்கு நோக்கம் இருக்கின்றது என்பதை நீராடப் போதுவீர் போது மினோ நேரிழையீர் என்கின்ற சொல்லக்கூடியதான வேளையில், ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவ ஹ்ரதம் என்கின்றதான ஒரு உபனிஷத் என்கின்றதான ஒரு சூக்தியை மனசிலே கொண்டுதான் இந்த பதம் எழுந்தருளி இருக்கிறது என்று நமக்கு தெரிகின்றது. ஆக அந்த இடத்திலேயும் குறிக்கப்பட்டிருக்கக்கூடியவன் எம்பெருமானுடைய நாராயண நாமாவே, எந்த நாமா அஷ்டாட்சரத்திலேயும் மூலமந்திரமாகிறதிலேயும் அவ்வாறே துவயத்திலேயும் கூட காணப்பட்டிருக்கின்றதோ. அப்ப ஆரம்பத்திலே நாராயண நாமா, அதிலே அவன் ஒருவன்தான் பிராப்பியன், அவன் ஒருவன்தான் நமக்கு மோக்ஷப்பிரதான சக்தன் என்கின்றதான அர்த்தத்திலே நாராயணனே என்கின்றதான ஒரு ஏவகாரம், அதாவது ஏகாரம், அவன்தான், வேற ஒருத்தன் உபாசியன் அல்லன் மோட்சத்திற்காக என்கின்றது. இதே விஷயம் நமக்கே பறை தருவான் என்கின்ற ஒரு பக்கம் ஒரு பக்கம், அதற்கு மேலே முடிக்கிற பொழுதும் கூட இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடுற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் என்கின்ற இடத்திலேயும், இற்றை பறைகொள்வான் அண்ணுகான் கோவிந்தா, நாங்கள் பறை என்பதற்காக வரவில்லை, இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம், எப்பொழுதும் எந்த விதமானதான வியோகமும் இல்லாத முறையிலே உன்னை சார்ந்தவர்களாகவே நாங்கள் இருக்க வேண்டும் என்கின்றதான ஒரு கைங்கரியம், நாம் ஸ்ரீவைகுண்டத்திலே போய் எம்பெருமானுக்கு பல்லாண்டே பல்லாண்டு பாடியிருக்கக்கூடியதான கைங்கரிய அபிருச்சியை பெறுதல் என்கின்றதாக, கைங்கரியத்தை பண்ணக்கூடியதான பாக்கியத்தை பெறுதல் என்பதையே காட்டுகின்றாள். ஆக பிரபத்தியினுடையதான பலபூதமாக இருக்கக்கூடியதான எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியத்தை எந்த விதமான குறைவும் இல்லாமல், மனசு கோணலும் ஏற்படாமல், எந்த விதமானதான கேதமும் இல்லாமல் செய்தலாம் பிரபத்தியினுடையதான பலன். அதை ஆரம்பத்திலே காட்டினாள், கடைசியிலேயும் அதை காட்டுகின்றாள், உபக்கிரமத்திலேயும் உபசம்ஹாரத்திலேயும். ஆனால் அது யாருக்கு கிடைக்கப் பெறும் என்றால், நமக்கே பறை தருவான், நமக்கே எம்பெருமானையே எல்லாம் என்று இருக்கக்கூடிய அந்யசேஷத்த புத்தி இல்லாதவர்களும், எனக்கு நானே என்கின்றதான சுவாத்ம சுதந்திராத்ம பிரமம் இல்லாதவர்களுமானவர்களுக்கே கொடுப்பான் என்கின்ற காரணத்தினாலே சரணாகதியை சொல்லுவதே இவளினுடையதான குறிக்கோள் என்கின்றது நமக்கு தெரிகின்றது. நடுவிலேயும் கூட கீழே நாம் சொல்லும் பொழுது, நாராயண நாமாவை துவயமாகட்டும், ஸ்ரீமன் நாராயண அந்த மூலமந்திரத்திலேயும் கூட காணப்பட்டிருக்கக்கூடிய நாராயண நாமாவிலே பல குணங்கள் நாம் அனுசந்திக்கப்பட வேண்டியவைகளாக இருக்கின்றன என்று காட்டப்பட்டுள்ளது. அந்த குணங்களை கொண்டிருக்கக்கூடியதான நாமாக்களை பிராட்டி அடுக்கியிருக்கின்றாள். அவன் ஸ்ரீமத் சப்தவாச்சியனாக இருக்கக்கூடியவன் என்பதை காட்டக்கூடியதான மாதவ நாமா, அதனாலே அவன் உபேயன், அடையப்பட வேண்டியவன் என்கின்றதும், அவனே மோட்ச பிரதாத்தாவாக இருக்கக்கூடியவன், இதர திருவில்லாததான தேவதைகள் உபாசியர்கள் அல்லர் என்கின்றதை காட்டுவதற்காக, பிரம்மருத்ராதிகளுக்கும் மேம்பட்டவன் என்பதை காட்டக்கூடிய கேசவநாமா, இப்படிப்பட்டவனாக கேசவனாகவும் இருந்து மாதவனாகவும் இருந்து உபாய அடையப்படக்கூடியவனாகவும் அந்த பலனை தருவதற்கு வல்லவனாக இருந்தாலும் கூட, ஒருவேளை நம்மை சேர்த்து கொள்ள மாட்டான், நம்மிடத்திலே அவனுக்கு பற்று இல்லையானால் அவனிடத்திலே எவ்வாறு போவது என்கின்றதான ஒரு பயம் ஏற்படுங்கால், அவன் மகா வாத்சல்யம் கொண்டவன் என்பதை தெரிவிக்கக்கூடியதாக தாமோதர கோவிந்தாதி நாமாக்களை சொல்லி, அவனே அந்த கோவிந்தனாக, அவனே மாடு போல் இருக்கக்கூடியவர்களும், அவனே இந்த பூமியை உத்தரணம் பண்ணவனும், அவனே இந்த வார்த்தைகளை சொல்லி நமே மோகம் வச்சோ பவேத் என்கின்றதான காரணத்தினாலே, இரண்டாவதாக ராமோ த்விர் நாபிபாஷத்தே என்று தான் சொன்ன வார்த்தைகளை மாற்றாதவன் என்கின்றதாக சொல்லக்கூடியதான கோவிந்தாதி நாமாக்களினாலேயும் அவனுடையதான குணவிசேஷம் பறக்க காட்டப்பட்டிருக்கின்றது நாராயண சப்தத்திலே உள்ளதான குணங்கள். ஆக மேலேயும் கூட சிறுமீர்காள் என்கின்றதான பதத்திலே ஸ்திரீப்பிராயம் இதம் ஜகத் என்கின்றதான ஒரு சப்தம், ஒரு அர்த்தம் நமக்கு தோன்றுகின்றது. ஆக ஸ்திரீப்பிராயமாக இருக்கக்கூடிய லோகத்தவர்களே, நீங்கள் மோட்சமடைய விரும்புவீர்களாகில் அவசியமாய் உபாசியனாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீமத் சப்த வாச்சியனாக இருக்கக்கூடியதான நாராயணன்தான். அவனேதான் நம் போன்று இருக்கக்கூடியவர்களுக்கு, அவனே எல்லாம் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு சேஷத்துவ புத்தியை நன்றாக கொண்டு அவற்றை அனுஷ்டிக்கக்கூடியதான நமக்கு மோட்சத்தை காட்டுவான் என்கின்ற அனுகிரகிப்பான் என்கின்றதான அர்த்தம் காட்டப்பட்டிருக்கின்றது. நடுவிலேயும் கூட இந்த அம்பரம் உந்து குத்து முப்பத்து என்கின்றதான பாசுரங்களினுடையதான அமைப்பு கூட ஒரு விதமானதான அழகு. இதே விஷயத்தை அந்த பாசுரத்தினுடைய அமைப்பினாலேயும் கூட நாம் உணர முடிகின்றது. அம்பரம் சப்தத்தினாலே அகாரமும், அடுத்ததாக உகாரமானதும், அம்பரம் உந்து, அடுத்ததாக குத்து, இப்போ அகாரம். அகாரத்திலே பிராட்டியும் சொல்லப்பட்டிருக்கிறாள் என்று கீழே கூறப்பட்டது. அந்த பிராட்டி உகார சப்தவாச்சியானதான பிராட்டி. அந்த அந்த கு என்பது அகார சப்தவாச்சியனுக்கே ஒரு லுப்த சதுர்த்தீகம் என்று சொன்னோம், நான்காவது விபக்தி லோபமாகி இருக்கிறது என்று. அகார உகார மகாரங்கள் முப்பத்திலே மகாரம் இருக்கின்றது. நடுவிலே உள்ள குத்து என்கின்றதான கு என்பது நான்காவது விபக்தி லோபம், மந்திரத்திலே லோபமாக இருக்கக்கூடியது பிரணவத்திலே இங்கு ஸ்பஷ்டமாக காட்டப்பட்டது. அப்போ அகாரனுக்கே உ என்பது அவதாரணார்த்தம். அப்போ அகார சப்த வாச்சியனுக்கே மு, அதாவது மகாரத்தினாலே சொல்லப்படக்கூடியதான பிரணவ சப்த வாச்சியன் என்பது இங்கு காட்டப்பட்டிருப்பதாக பெரியவர்களினுடையதான வியாக்கியானங்களிலே கிடைக்கப்படுகின்றது. அப்போ பிரணவத்தினுடையதான ஒரு தன்மையும் காட்டப்பட்டு, எம்பெருமானினுடையதான உபாசியத்துவம், அவனுடைய ஸ்ரீயப்பதித்துவம், அவனுடையதான மோட்ச பிரதாத்திருத்தம் முதலியதான குணங்களும் காட்டப்பட்டன. இவற்றை அனுஷ்டிக்கக்கூடிய பிரகாரம் எப்படி என்றால், பொதுவாகவே நம்முடையதான சித்தாந்தத்திலே ஆச்சாரிய முக்கேன ஆச்சாரிய நிஷ்டைதான் பிரபலமாக இருந்து வருகின்றான காரணத்தினால், ஆச்சாரிய முக்கேன நாம் இவற்றை அனுஷ்டிக்கிறோம் என்கின்ற காரணத்தினால், பட்டர்பிரான் கோதை என்று தான் என்ற விஷயத்தை பெற்றாலோ, அல்லது எம்பெருமானிடமிருந்து நாம் பூமி தேவியாக இருந்து எந்த விஷயத்தை பெற்றாலோ, பட்டர்பிரானாகிறதான தன்னுடைய திருத்தகப்பனாரிடமிருந்து தான் எந்த விஷயங்களை கேட்டு அறிந்து கொண்டிருக்கின்றாளோ, அதன் மூலமாய் நாமும் ஆச்சாரிய முகேனைவ இவற்றை அனுஷ்டித்து பலனை பெறுதல் சுலபமானதாக இருக்கும் என்கின்றதான ஒரு தாத்பரியத்தையும் காட்டி, இப்படி ஷரணாகதிக்காகவே இன்னும் சுவாபதேசார்த்தத்திலே ஒவ்வொரு ஒவ்வொரு பாசுரத்திலேயும் அந்தந்த பதங்களிலே காட்டப்பட்டிருக்கக்கூடிய நேரிழையீர் என்கின்றதான பதமே கூட சகலவிதமானதான ஆபரணங்கள், ஆபரணம் என்பது குணங்களையே ஆபரணங்கள் என்று கூறுகிறோம், அந்த குணங்களானவைகள் பூக்களாக காட்டப்பட்டு அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரகா முதலியதான குணங்களாம் புஷ்பங்களாகிறதான ஆபரணங்களை கொண்டிருக்கக்கூடியதான ஜீவாத்மாவிற்கு இந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கப்பெறும். ஆனால் சாஸ்திரத்தில் எந்த விதமானதான குணமே இல்லாதவனாகவே இருந்தாலும் பிரபத்தி அனுஷ்டித்தால் பிரபத்தி அவசியமாக பலிக்கும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, குணவிசிஷ்டாளாக சல்கல கல்யாண குணங்களோடையும் கொண்டு அவன் உத்தர கிருத்தியத்திலேயும் எப்படி இருக்க வேண்டும் என்பதுவற்றையெல்லாம் தெரிவிக்கக்கூடியதாக எந்த ஒரு சாஸ்திரமானது உள்ளதோ, அந்த சாஸ்திரத்தினுடையதான விஷயங்களை தன்னுடையதான கிரந்தத்திலே தான் பெற்றவாறே இந்த லோகங்களெல்லாம் பெற்று உய்ய வேண்டும், எம்பெருமானிடமிருந்து தான் பூமியாக பெற்றவற்றை இந்த லோகம் பெற்று உய்ய வேண்டும் என்பதற்காக பாடிக்கொடுத்த நாச்சியாராம் பிராட்டியார் இந்த விஷயங்களை தெரிவித்தார். சரணாகதியினுடையதான விஷயத்தை தெரிவிப்பதற்காகவே இந்த கிரந்தம் எழுந்தருளி இருக்கின்றது. அதனுடையதான தாத்பரியத்தை ஒவ்வொரு பதத்திலேயும் கூட பெரியவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். சுவாபதேசம் முதலியதான அர்த்தங்களிலே இப்போ சரணாகத்தியே நமக்கு சார்வு, அது நமக்கு ஆச்சாரிய முகேன லப்யமானதாக இருக்கிறது, அது பிராட்டியோடு கூடியதான எம்பெருமானிடத்திலே பண்ணி அடையத்தக்கது, அதிலே நாம் கல்யாண குணங்களோட கொண்டவர்களாக நம்மளுடையதான துர்குணங்களை கைவிட்டு குணங்களோட கூடியவர்களாக இருந்து எம்பெருமான் திருவுள்ள உகப்பிற்கு சேர நடந்து கொண்டு உத்தர கிருத்தியத்திலேயும் சரணாகத்தி ஆன பிறகும் எல்லா விதமானதான கூடாத குணங்களை கைவிட்டவர்களாயிருப்போமானால் நமக்கு அவசியமாக பறை என்கின்றதான மோட்சம் கிடைக்கப்பெறும் என்பதாக சொல்லுவதற்காகத்தான் இந்த திருப்பாவை எனும் கிரந்தமானது அவதரித்திருப்பதாக பெரியவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். அந்த விஷயத்தை யதாமதி யதா காலம் கிஞ்சித் விஜ்ஞப்தம் அடியேனால் அதிலே உள்ளதான குணங்களை எல்லாம் பாகவதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்று சொல்லி ஆழ்வார் ஆண்டாள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி நிறுத்திக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.